அடிச்சும்பா ஜெயிப்பது இந்த பாண்டியன் தான், அடிச்சும்பா எதிர்ப்பறம்ப பார்த்தவன் தான், அடிச்சும்பா ஜெயிப்பது இந்த பாண்டியனே, அடிச்சும்பா எதிர்ப்பறம்ப பார்த்தவனே. ஒரு போட்டி இட்டு தோற்றவில்லை, ஒரு போட்டி இட்டு தோற்றவில்லை. அடஜும்பா எதிர்த்து நிற்கும் பாண்டியனே, அடஜும்பா நீ வேண்டிக் கொள்ள ஆண்டவன, அடஜும்பா எதிர்த்து நிற்கும் பாண்டியனே, அடஜும்பா நீ வேண்டிக் கொள்ள ஆண்டவன. ஒரு போட்டி இட்டு தோற்றதில்லை, ஒரு போட்டி இட்டு தோற்றதில்லை. அடிச்சும்பா ஜெயிப்பது இந்த பாண்டியனே, அடிச்சும்பா எதிர்ப்பது ரொம்ப பார்த்தவன். பாண்டியன் தான், அடிச்சும்பா எதிர்ப்பறம்ப.